శ్రమంతం సత్వత్సం శీవరాగం యది వరమనగం దేశికం సంచయామి వేదాంతరక్మణ మునేంద్ర కృపార్త పాదం తత్పాదయుత్మ సరసీరిత భృంగరాజం త్రయ్యంద్వయత్మగత భూరి పరిశ్రమంతం శ్రీరంగ లక్ష్మణ మునిం శరణం ప్రపద్యే శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిహమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భగవదే భాష్యకారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే వగుడభూషణ మహాదేశికాయ నమః శ్రీరంగనాయికీ నమః శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః శ్రీతరంగమగనందిరి హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదాఖ్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి నమస్సరసే. ఓ భాగవతాడు వంద சுவாமி தேசிகனுடைய பாதுகாச கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கோம். அதிலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த முக்தாபத்ததி அது பரியந்தம் பார்த்தாச்சு. அடுத்ததானது மரதக பத்ததி ஏகோன விம்சதி. அற்புதமான ஒரு பத்ததி இது. இந்த பாதுகையினுடைய பச்சை நிறங்களை பத்தி, பச்சை கற்களை பத்தி சுவாமி தேசிகன் அற்புதமா ஸ்லோகங்களை கொடுத்திருக்க நமக்கு. இந்த பத்ததியில 20 ஸ்லோகங்களாலே இந்த பாதுகையில பச்சை ரத்னம் இழைத்திருப்பதை பத்தி அற்புதமா சாதிக்கிறார் ஆச்சாரியர். வந்தே காருத்மதிம் வ்ருத்யா மணிதோஸ்மை ச பாதுகாம் யயா நித்யம் துளஸ்யேவ ஹரிதத்தம் பிரகாஷ்யதே. ஹரிதத்தம் பிரகாஷ்யதே, பெருமாளாகி உண்மையான பொருள் பச்சையா இருக்கு, நன்றாக காட்டப்பட்டது. பிரகாஷ்யதே நித்யம் அப்படின்னு போட்டார், எப்பொழுதுமே காட்டப்பட்டது. ஏயா யாதொரு பாதுகையினாலே அந்த நிறமானது பெருமானுடைய விஷயங்களை காட்டப்பட்டதுன்னு சொல்லி சாதிக்கிறார் இங்க. இது முதல் ஸ்லோகம். எத்தனையோ முத்து போல இருக்குன்னு சாதிச்சார். அப்புறம் எல்லாவித நானாவித வர்ணங்களும் பகுரத்ன பத்ததின்னு சாதிச்சார். பிரத்யேகமாக இந்த பத்ததியிலே பாதுகையிலே பச்சை ரத்னங்கள் இழைத்திருக்கிறத பத்தி சுவாமி சாதிக்கிறார். இந்த பாதுகையானவள் என்ன கைங்கரியம் பண்றா திருவரங்கனுக்குன்னா, பெரிய திருவடியான வைணிதேயன் கருட்மான் செய்கிற வேலையை அந்த கைங்கரியத்தை இந்த பாதுகாதேவி பண்றா. கருடனுடைய அந்த கைங்கரியமானது எம்பெருமானை தன் திருத்தோளில் ஏல பண்ணி கொண்டு அவர் எந்தெந்த திக்குக்கு நியமிக்கிறாரோ அந்தந்த திக்கிலே போக வேண்டியதுதான் இல்லையா. வேக பறவையின் பாகன் மதன சங்கோல் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து வேக பறவைன்னு கருடனை காட்டுறார். இந்த கருடனை பத்தி சுவாமி தேசிகனே கருட பஞ்சாசத்து, கருட தண்டகம் என்பதெல்லாம் கருட ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். புட்கொடி உடையோன்னு பெருமாளுக்கு திருநாமம் உண்டு. அந்த புல்லாகிய பறவை என்ன பண்றதுன்னா, பெருமாளை நானாவித திக்கிலையும் எழுந்தருள பண்ணி கொண்டு ஆஸ்திதாளுக்கு பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறார். அப்பேற்பட்ட கருடன் உருவாம் மறையி அப்படின்னு சுவாமி தேசிகனே அதிகார சங்கரத்தில் சாய்க்கிறேன். அப்படி அந்த திருவடி பண்ணுகிற வேலையை இந்த பாதுகாதேவி பண்றான். இந்த பாதுகாவில் என்ன இருக்குன்னா, கருடனுடைய ரத்தனம் இழைச்சிருக்கு. இந்த பச்சை ரத்னத்தை கருட பச்சைன்னு ஒரு திருநாமம் பண்ணுவா, சொல்றது வழக்கம் உண்டு. கருட பச்சை அப்படின்னு சொல்லுவா, இந்திர நீலம் அப்படின்வா. இந்த பெருமாள பாதுகாதேவி கருடனை போலே தன் திருத்தொழிலை ஏற்றிக்கொண்டு திருவீதி கண்டருளி கோவிலுக்கு வரத்தகாத மனிதர்களுக்கும், அதாவது சந்நிதிக்கு வந்து சேவிக்க முடியாதவாளுக்கு, கூன்குருடு, நொண்டி மடம், வயோதிகாள், இப்படி எத்தனையோ பேர் ஜீவாத்மாக்கள் திருவீதியில வந்து குத்தனம் பண்றா, அவளுக்கு வந்து சேவிக்க முடியாது. அவளுக்கு வந்து இந்த திருவரங்களை எழுந்தருளை பண்ணி கொண்டு அவளுக்கு சேவை பண்ணி வைக்கிறதான் கருடனுடைய கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை இந்த பாதுகாவலி பண்றா. பெருமாள் கருடன் மேல ஏறினா ஆகாசத்துல பறந்து வந்து அங்கேருந்து கஜேந்திர மோட்சத்திற்கு அங்கேருந்து வந்த கருடன் மேல இப்போ அர்ச்சா விக்கிரகத்தின் போது திருவிதிகளில் எழுந்தருளை பண்ணிக்கொண்டு நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ற. நம்மை போல சிறுமதி படைச்சவாளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணியாது. இந்த பாதுகையில எழுந்துள்ளும் போது எப்படி பறந்து வரதுல சுகமா அப்படி நடந்து வர சஞ்சார பத்தியில சாட்சியார் சுவாமி தேசிகன், அவன் நடையே அற்புதமா இருக்கும் பாதுகையில எழுந்துள்ளும் போது அப்படின்னு சாய்ச்சர். அதை போல இந்த பாதுகை மேல எழுந்து வரும்போது நமக்கு நிதானமா வர திருவரங்கனை சேவிக்கலாம். இந்த பச்சை இந்த மரதகத்தால எப்படி இருக்குன்னா, ஒரு திருத்துழாய் மாதிரி பச்சையா இருக்காம் பாதுகை. அந்த கலர்ல ரொம்ப பரிசுத்தமாகவும் இருக்கு. இந்த திருத்துழா என்ன பண்ணும், உடம்புல இருக்க ரோகங்களை போக்கக்கூடியதான ஒரு வஸ்து. அதனாலே தீர்த்தத்துல சேர்த்து நம்ம சாப்பிடுறோம். எல்லாவித நானாவித பாவங்களையும் போக்கி எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்து பெருமாளுக்கு மிகவும் ரொம்ப இஷ்டமான வஸ்துவா இருக்கு இந்த திருத்துழாய். அதை போலே இந்த மரகதமானது பச்சையா இருக்கு. அப்படிப்பட்ட பாதிகையை நானாகிய தேசிகன் சேவிக்கிற வந்தே காருத்மதியம் விருத்தியா மனிதோஸ்மைச்ச பாதுகாம் யயா நித்யம் துளசியவ ஹரிதத்தம் பிரகாஷ்யதே அப்படின்னு பிரதம ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் இந்த மரதக பத்ததியில சாய்க்கிறார். கருடனுக்கு வந்து ஒரு மன வருத்தம் தான், நம்ம பேர்ல பெருமாள் எள்ள பாதுகை மேல எள்ளி போயிட்டாரேன்ட்டு. கருடன் யாரு, கருடன் என்றால் சாட்சாத் வேதம் இல்லையா. ஆழ்வார் வேதம் போல இந்த திருவாய்மொழியை கொண்டு எல்லோருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் பெருமாளை நன்றாக சுகமாய் தெரியப்படுத்துற பகவத் அனுபவத்தை கொடுக்கிறார் ஆழ்வார் திருவாய்மொழியாலே. ஆனா நாம் வந்து நம்ம சிறுமதியாலே வேதங்களை கொண்டு பெருமாளை தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலே அவர் கஷ்டப்பட்டு வேதத்தை கடைஞ்சு விஷயங்களை வெளியெடுத்து பகவத் அனுபவத்தை நமக்கு பாசுரங்களாக கொடுக்கிறார். அதுதான் இந்த சாரம் சொல்ல வந்திருந்த. அதனால இந்த இடத்துல கருடன் வந்து கருடன் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இந்த மரக பச்சையால் இழைக்கப்பட்டவளான பாதுகாதேவி பெருமாளை வெளியில ஏழை பண்ணி வந்து நமக்கெல்லாம் சேவை பண்ணி வைக்கிற அப்படிப்பட்ட அந்த பாதுகையை வந்து நான் ஸ்மரிக்கிறேன், நான் சேவிக்கிறேன், வந்தே பஜிக்கிறேன்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன். இது முதல் ஸ்லோகம். அடுத்தது பெருமாள் மிக உல்லாசமாக இந்த பாதுகையை சாத்தின்றி ஏழ்றார். கருடாழ்வாருக்கு தன் திருமேனிலே பெருமாள் உட்கார்ந்துன்னு வரலையே, என் கைங்கரத்தை இந்த பாதுகாதேவி எடுத்துட்டாலே அப்படின்னு மனசுல ஒரு வருத்தம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு சமாதானம் சொல்லுகிறார் அவரே, சரிப்போ கருட பச்சான நம்முடைய பச்சை தான் பாதுகாதேவி சாத்தின் இருக்கா, தன் திருமேனில வச்சுட்டு இருக்கா, போயிட்டு போறது அப்படின்னு விடுற. நம்முடைய ரத்தனமாவது இந்த பாதுகால மேல இழைச்சிருக்கு சுவாமி, அதன் மேலே பெருமாள் திருவுள்ள பத்தி எழுந்துருள்றார், அதனால எந்த பாதகமும் இல்லை. அதனால தன் மனசை மிகவும் சிரமப்பட்டு சமாதானப்படுத்துகிறாராம் கருடாழ்வான். அப்ப வாகனங்களில் அது இல்லாமல் அந்த திருச்சி தோலுக்கிணியான எழுந்தருளும் போது இந்த பாதுகாரை எழுந்துருளாக வைத்துக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய ஆசிரியாருடைய அந்த கற்பனை. பாதுகா சாத்தியம் பெருமாள் வெளில வர இது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, இந்த வேதமானது இதுவா என்ன என்ன சொல்ல மாட்டேன்றா, ஆழ்வாருடைய திவ்ய சக்தியை சேவிக்கிறாளே என்னை ஏன் இவா சேவிக்கல அப்படின்னு வேதத்துக்கு ஒரு வருத்தம். வேதம் வேதமானது கருடன் ஊருன்னு சொல்லிருக்கே சுவாமி தேசிகன், கருடன் நினைக்கிற மாதிரி வேதம் நினைக்கிறது, வேதமும் கருடனும் வேற இல்ல. ஆனா அந்த அர்த்தமானது எப்படி இருக்குன்னா, வேத சொல் வேத கருத்துக்களை தான் சுவாமி நம்மாழ்வார் வந்து நமக்கு கொடுத்திருக்க. அதனாலே மனசை தேத்திக்கிறதான் அந்த வேத பிராட்டி என்ன பண்றா, இப்போ தன் அர்த்தத்தை தான் திருவாமணியா சொல்றாவா அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சந்தோஷம் அவளுக்கு இல்லையா. அதுல வந்து சம்ஸ்கிருதம் இல்லாத போனாலும் ஆழ்வார திவ்ய சூக்தியிலே செந்தமொழியிலே அந்த சம்ஸ்கிருத அர்த்தத்தை இந்த பாஷையிலே வச்சிருக்கா இல்லையா. என் மேல ஏறாட்டாலும் என்னுடைய பச்சை அந்த வரதகத்தின் மேல பெருமாள் ஏழுறாருன்னு கருடன் எப்படி மனசை தேத்திக்கிறாரோ, அதை போல இந்த வேதமாகிய அந்த பிராட்டியும் என் அர்த்தத்தை தான் சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழியா சொல்லியிருக்கேன்னு தன்னை வந்து மனசை தேத்திக்கிற மாதிரி சொல்ற சுவாமி தேசிகன் அடுத்த ஸ்லோகத்துல. அடுத்தது பார்த்தா ரொம்ப விஷயம், அற்புதமான விஷயம். ஏன்னா பாதுக பெயர்ல பச்சரத்னம் அழைச்சிருக்கு, பெருமாள் அதை சாத்தின்னு திருவீதி கண்டருள்றான். பிராட்டிக்கு வந்து அவளுடைய அந்த புறத்துக்கு கைங்கரியம் பண்றதுக்கு வந்து வேலைக்காரெல்லாம் இருக்கா, அவளுக்கு வந்து அவ்வளோ ஞானம் இல்லை. இந்த பச்சரத்ன காந்தியானது பரவி துளசி போல இருக்கான். அவ பார்த்துட்டு பெருமாள் வந்து பிராட்டி அவ கிரகத்துக்கு எழும் போது இந்த பச்சை துளசி மாதிரி பாதுகையினுடைய பிரதிபலிப்பானது துளசி மாதிரி தெரியுது. ஐயோ இந்த துளசிலாம் இந்த பிராகாரத்தை இறஞ்சி கிடக்க காலில் பட போகுதுன்னு ஒதுக்கி விடுறானா, வந்து தள்ளி போறானா அவளே அந்த காந்தியை பார்த்துட்டு. எவ்வளவு வந்து அழகா இருக்கு பாருங்க, அப்படி பார்த்தாலும் அந்த காந்தி வந்து தள்ளி போகுமா, பாதுகையிலிருந்து ஒளிர்ற காந்தி அது. ஆனா முழிக்கிற அவா என்னடா இந்த துளசி தள்ளி போக மாட்டேன்றதே அப்படின்னுட்டு. ரொம்ப பெரிய ஜமீன்தார் வீட்டுலாம் கண்ணாடி வச்சிருப்பான், சிலர் சகப்பா தெரியும் சிலது பச்சையா தெரியும். ஒரு சாதாரண அந்த ஞானம் இல்லாத போய் அந்த கண்ணாடியை பார்த்தான்னாக்கா வான்னு பார்த்துட்டு இருப்பான். அதை போல இந்த சைரேந்திரிகள் இந்த அரசிக்கு வந்து அலங்காரம் பண்ணக்கூடியவா, அது மாதிரி பிராட்டிக்கு வந்து கங்கீரம் பண்ணக்கூடியவா வந்து பிரமிச்சு போயிட்டான் அந்த இடத்துல இல்லையா. இது எப்படி இருக்குன்னு ஆச்சாரியர் காட்டுற இந்த இடத்துல, சமய மணிபாதிகே முராரேகே முகுரந்த புறமுக்தேடிகாஸ்தே ஹரிதான் கரித சமதாம் மயூகான் துளசி பல்லவ சங்கஜா க்ஷிபந்தி அப்படின்னு க்ஷிபந்தினா தள்ளுகிறார்கள். துளசின்னு நினைச்சு சங்கையினாலே முகு முகுர் முகு அப்படின்னா புன புனகா தள்ளி பார்க்கிறா, அந்த காந்தி நகர மாட்டேன்றது. எப்படி இருக்குன்னா, ராமபிரான் வந்து காட்டுக்கு போனன்னு சொல்லிட்டார், சீதை வந்து என்னையும் கூட்டு போன்னு சொல்றா, பெருமாள் நான் மாட்டேன்னு சாதிச்சுட்டார். அப்ப சீதை பெருமாளை பார்த்து கேக்குறா, நீ என்ன யானி புருஷனா யானி வந்து என்ன கூட்டும் போது இவ்வளவு பயப்படுற, உங்ககிட்ட தனுசு வச்சுட்டு இருக்க, யார் வந்தாலும் என்ன நீ ரட்சிக்க முடியும், என்னையே கூட்டம் போக மாட்டேன்ற அப்படின்னு இன்னொரு பொம்னாட்டி மாதிரி இருக்குன்னு கேக்குறான். அது போல பெருமாளுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ சொல்லும் போது. அது போல என்ன பண்ணிட்டான்னா, இது துளசின்னு நினைச்சுட்டு ஏமாந்து போய் ஒரு பிரமிப்பாலே இவ தள்ளத்துக்கு எத்தனை படுறா, அதான் க்ஷிபந்தின்னு போட்ட சுவாமி தேசிகன். இந்த பச்சை ரத்தனத்துல பார்த்துட்டு பச்சையா இருக்கிற அந்த காந்திகளை துளசி கொள்ளுந்தோன்னு, ஏன்னா துளசி வந்து ரொம்ப பவித்திரமான வஸ்து, நம்ம காலில் படக்கூடாது, பெருமாளுடைய திருமேனியை அலங்கரிக்கிறதான அந்த வஸ்து துளசி புஷ்பம். அதனாலே ஒரு அபச்சாரம் வந்துட போதுன்ட்டு அவள்லாம் வந்து கையினாலே தள்ளுற. ஆனா துளசி இல்லை, அது பெருமாள் சாத்தி கொண்டிருக்கக்கூடியதான பாதுகையிலேருந்து எழப்பட்டதான பச்சை ரத்தனத்திலேருந்து வந்ததான காந்தி அப்படின்னு தேசிகன் வந்து அற்புதமா எடுத்துன்னு போற அந்த இடத்துல. அடுத்தது சில ஸ்லோகங்கள்ல ரொம்ப அற்புதமான விஷயம் சாகிறார். இந்த பச்சை ரத்தனம் எப்படி இருக்குன்னா, பெருமாள் ரொம்ப சந்துஷ்டியோட பாதுகை சாத்தின் எழுதியாருது. இந்த பச்சை ரத்தனம் ஆகுது ரொம்ப அற்புதமா இருக்கு. பெருமாளை வந்து ஒரு சமுத்திரமாக உருவப்படுத்தி காட்டுறார் ஆச்சாரியருங்க. அந்த சமுத்திரத்துக்கு ஒரு பாசி கொத்து போலே இந்த திருவடி பாதுகை இருக்கான் பச்சை ரத்னத்தோடு. ஒரு பாசி கொத்து பிரசாதயந்தி மணிபாதிகேத்வம் விக்ஷேபயோக விகார வேளாம் ஹரிமனோஜா ஹரிகாந்தி சிந்தோகோ சந்திருஷ்யதே சைவல மஞ்சரீவ அப்படின்னா. சைவலம் மஞ்சரீவம்னா இந்த வேளம் பாசி கொத்து. இந்த வேளம் பாசி இருக்கிற ஜல அந்த பிரதேசமானது எப்படி இருக்கும்னா, கலங்கி இருக்காது, தெளிவா இருக்கும். அதே மாதிரி கேத்தான் கொட்டைன்னு ஒரு வஸ்து இருக்கு, அதை கணத்துல போட்டா கணத்துல இருக்கிற தோஷத்தெல்லாம் எடுத்துரும் அது. அதே மாதிரி இந்த வேளம் பாசி உள்ள நீர்நிலைகள், ஜலக்கரை ஜலம், இந்த குளம் இருக்கு, அந்த தீர்த்தம் ரொம்ப சுத்தமா இருக்கும், தெளிவற்ற தீர்த்தமா இருக்கும். பிரசாதயந்தி அப்படின்னா ஜலத்தை வந்து தெளிவுபடுத்துறதுன்னு ஒரு அது அர்த்தம் இருக்கு அந்த இடத்துல. இது எப்படி அப்படின்னா, நம்ம மாதிரி மூட ஜனங்கள், ஞானம் இல்லாதவா, அநேக விதமான பாபங்களை பண்றோம், எல்லையில்லாத தவறுகளை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சாஸ்திரத்தை மீறி ஒரு பாபத்தை நம்ம செய்யும் போது புண்ணியத்தை மறந்து, பகவத் கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம், பாகவத கைங்கரியத்தை மறந்து நம்ம பண்ணும்போது பெருமாளுக்கு நம்ம பேர்ல இயற்கையா கோபம் வரும். சாஸ்திரத்தை மீறணும் அப்பேல பெருமாள் நிச்சயமா கோபம் வரும். அப்படி பெருமாளுக்கு கோபம் வருது. அந்த சமயத்துல பெருமாள் வந்து அவளுக்கு ஒரு திருமேனி அசக்தத்தையோ மனசு கட்டத்தையோ கொடுத்து தன் கோபத்தை பெருமாள் வெளிப்படுத்துற இல்லையா. இவாளோட ஜீவாத்மாவோட விளையாடுறதுக்கு பெருமாள் ஒரு எத்தனை படுற. அப்போ ஆச்சாரியால் ஆழ்வாரை போல இருக்கிற ஆச்சாரியாள்லாம் ஒரு நல்ல வார்த்தை சொல்லி பெருமாளுடைய கோபத்தை போக்கி பெருமானை சந்தோஷப்படுத்தி நமக்கும் வந்து ஒரு அந்த பெருமாளுடைய விஷயத்தை காட்டி சாஸ்திர பிரகாரம் நடன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய மனசை தெளிய வைக்கிறா. வேளம் பாசி எப்படி இந்த ஜலத்தை தெளிய வைக்குமோ அதை போல ஆச்சாரியால் நல்வார்த்தையாலே நம்ம தெளியப்படுத்தி பெருமாளுடைய கோபத்தையும் போக்கடிக்கிறா அப்படின்னு பெருமாளை இந்த சமுத்திரத்துக்கு ஒப்பாகவும், இந்த பச்சை ரத்தினத்தை வேளம் குளத்திலே உள்ள வேளம் பாசிக்கு வந்து உபமானமாகவும் காட்டுறார் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்துல. அடுத்து சில பாசுரத்துல ரொம்ப விஷயமா சாய்க்கிறார். ஏன்னா இந்த வேதமாகிற பெண் இந்த பாதுகையை வந்து சிரசில தரிச்சுண்டு போறா, அது எப்படி இருக்குன்னு ஒரு சீனை காட்டுறாரு சுவாமி தேசிகன். இந்த கல்யாண விவாக சமயங்கள்ல ஸ்திரீகள் வந்து அருகம்புள்ள தலையை வச்சுக்கிறது ஒரு அனுஷ்டானம் இருக்கான். அப்படி இந்த வேதங்கள் ஆகிய ஸ்திரீகள் அவருடைய சிரசுக்கு, ஹே பாதுகையே, ஹே இந்திர, அந்த கருட பச்சை தரித்த பாதுகையே, நீ அருகம்புல் போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் காட்டர். பத்மாசிர் அங்கேஸ்வர பாதரக்ஷே ஹரின்மணி நாம் பிரபயா ஸ்புரந்தா சூடாபதேஷுதிசுந்தரீனாம் மாங்கல்ய துர்வாங்குரமால்ய பங்கிம் அப்படின்னு போட்ட. தலையிலே அவர்கள் சுடிக்கக்கூடியதான ஒரு அருகம்புல் போலே நீ இருக்காய் அப்படின்னு வேதங்கள் பெருமாளை பத்தி சொல்றது. அதனால வேதங்களுக்கும் பெருமை, பெருமாளும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ற அப்படின்னு சொல்லுகிற. வேதங்களுக்கெல்லாம் பெருமாள் தான் புருஷன். லோகத்துல வந்து புருஷன்றது சாஸ்திர பிரகாரம் பெருமாள் ஒண்டிதான், மீதி எல்லாம் ஸ்திரீபாவம் தான். நம்மள மாதிரி அந்த தாத்பரியத்தை அறியா ஜனங்கள் அந்த வேதங்களுக்கு கோணலான அர்த்தம் சொல்லி தன் வாயில வந்ததை பேசி இதுதான் அர்த்தம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவளைதான் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சீதைக்கு வந்து ராவணனை பாக்குற மாதிரி இருக்கான். வேதமாகிய ஸ்திரீக்கு நம்மள மாதிரி மனுஷால் தப்பான அர்த்தம் வேத பதத்துக்கு நம்ம வந்து மனசுல ஊகப்படுத்தோ இல்ல எழுத்துல எழுதியோ பண்ணும்போது ராவணன் எப்படி சீதையை வந்து ஹிம்ச பண்ணானோ அதே போல அந்த வேத பிராட்டிக்கு இருக்கு. நம்மளெல்லாம் ராவணனா பாக்குறாளாம். அப்ப ஆனா அந்த ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி இத பெருமாளதான் சொல்றது வேதம் என்று சொல்லும் போது சரியான அர்த்தத்தை சொல்லும் போது சீதைக்கு யார பார்க்கும் போல இருக்குன்னா அனுமாரை கண்டாரை போலே இருக்கு. ஏன்னா அனுமார் வந்து பரமபக்தன், பெருமாளுடைய பரமபக்தன், ராமபக்தன், அவருக்கு தகுந்த மிகுந்த பக்தன், லோகத்துல யாரும் இல்லை. அப்போ சீதா பிராட்டி சந்துஷ்டி ஆனாள் இல்லையா, அதே போல இந்த வேத பிராட்டியானவள் சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய் மொழியை வந்து சொல்லு சொல்றத நம்ம சொல்றதை கேட்கும் போது ஆஹா நம்ம அர்த்தத்தை ஆழ்வார் சொன்னேர் அதை தெரிஞ்சுட்டு இந்த மொத்த வேதமும் பெருமாளதான் பேசுறதுன்னு இவா தெரிஞ்சுட்டு இருக்கா, எனக்கு மன சந்துஷ்டி ஆயிருக்குன்னா இந்த சந்துஷ்டியானது எப்படி இருக்குன்னு சொல்ற அந்த இடத்துல ஆச்சாரிய சாய்கிறார். சீதைக்கு அனுமாரை கண்டாரை போல இருந்தது. முதல்ல சீதைக்கு ராவணனை பார்க்கும் போல இருந்தது தப்பான அர்த்தம் சொல்லும் போது இவ ஆழ்வாருடைய திருவுள்ளக்கரத்தை சரியாக புரிஞ்சுண்டு அந்த திருவாய்மொழி அர்த்தத்தை சாரத்தை வேத சாரத்தை சொல்லும் போது சீதா பிராட்டிக்கு ஹனுமாரை கண்டதை போல சாட்சாத் பெருமாளே பாக்குற மாதிரி ஹனுமான் வந்துட்டா பெருமாள் கிட்ட வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிறா இல்லையா பிராட்டி, அதை போல இருக்கு அப்படின்னு நமக்கு ஆச்சாரியர் வந்து சாய்க்கிறார். இன்னும் சில இடங்கள்ல ரொம்ப அற்புதமான விஷயம், பெருமாள் வந்து இந்த கருட பச்சையாகிய அந்த பாதுகையை சாத்தின்னு எழுதும் போது பார்த்தாக்கா ஒரு சூரியனுடைய தேர் நகர்ந்து வர மாதிரி இருக்கு. நமக்கு தெரியும் பெரியவா சொல்லி வச்செல்லாம் சூரிய மண்டலத்திலே வந்து பெருமாள் எழுந்திருக்கான்னு சொல்றோம். நம்ம ஆசிரம பரம்பரையில வந்த பெரியாண்டவன் சிவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அவர் மாத்தியானிகத்துல வந்து அந்த சூரிய வந்து பாக்குறோம் இல்லையா கை வழியா துவார வழியா, அப்ப அது வந்து அந்த சூரியன்ல ரங்கநாதன் இருக்குதான் நினைச்சோம்னா பண்ணுவாரா அப்படின்னு பெரியவா சில காலட்சேபங்களை சொல்லியிருக்கான். அப்போ சூரிய மண்டலத்தில் பெருமாள் சாட்சாத்தா எழுந்திருக்கான். ஹரித்து அப்படின்னா அந்த பச்சை கல் இருக்கு பெயர், குதிரைக்கும் பெயர் உண்டு, அது மாதிரி ஆகாசத்துக்கும் பெயர். ஆச்சாரியால் வந்து பெருமாளுக்கு தேர் மாறி சொல்றார். ஏன்னா பெருமாளாகிற சூரியனை நமக்கு கொண்டு வந்து காட்டுறது சூரியன் தேர் சாரதி. அந்த ஆச்சாரால் சாரதியா காட்டப்பட்டு இங்க அவா மூலமா தான் நம்ம பெருமாளை அருணோதயம் தான் முதல்ல வரும், அப்புறம் சூரியன் வருவார் இல்லையா நித்தியபடியிலேயே. அதே மாதிரி ஆச்சாரியால் மூலமா தான் பெருமாளை பார்க்க முடியும் சொல்லி காட்டுறதுக்கு தேசிகன் இங்க வந்து அற்புதமா இந்த அந்த 100 ஸ்லோகத்துல காட்டுறார். ரங்கேஸ்வரத்திய ரதசம்பதி வாபராத்வம்னு போட்டிருக்கார். இந்த இடத்துல இந்த கயிறாலே கட்டப்பட்டிருக்கிற பச்சை குதிரையோடு கூடியதன் ஆகாச மார்க்கத்திலே இந்த பெருமாளை ஆழ்வாராதிகள் இந்த ஆச்சாரியால் ஏழை பண்ணி நமக்கு கொடுக்கிறான்னு ஒரு அர்த்தம் இதுல வருது இந்த இடத்துல சூரிய மண்டலத்தில். அப்படி இந்த பச்சை கற்களுக்கு உண்டான பாதுகையை வந்து சுவாமி தேசிகன் அப்படி ரொம்ப வசத்தியா அற்புதமா சாதிச்சு நமக்கு எல்லாம் அற்புதமான பாதுகை விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்க. சில இடங்கள்ல பார்க்கும்போது இந்த பச்சைக்கள் பதித்ததான இந்த பாதுகை இந்த பச்சை காந்தியினாலே எப்படி இருக்குன்னு சொல்ற, அதாவது உபனிஷத்தாகிற காடுகளுக்கு காடுகள்லாம் கருப்பா இருக்கு, கருப்பா பண்ணப்பட்டிருக்கு. பாதுகைய வந்து பெருமாள் சாத்திண்டு ஏழும் போது அவருடைய திருவடி நகங்களுடைய அந்த காந்தி கங்கையை போல இருக்குன்னு காட்டுறார். பச்சை ரத்தினங்களை பார்க்கும்போது அந்த கங்கை கரையிலே ஏராளமான புற்கள் முளைச்சிருக்கிற மாதிரி தெரியதான் அந்த இடத்துல அற்புதமானது. அதாவது பரியந்த சாத்பலவதியும் பிரதயந்தி நித்யம் நாராயணஸ்வருச்சிராம் நகரஸ்மி கங்காம்னு போட்டார் சுவாமி தேசிகன் 668 ஸ்லோகத்துல. ஃபுல் ஸ்லோகம் சொல்லலடியேன், அந்த விஷயம் மட்டும் சொல்லிட்டு வரேன். இப்போ சில இடங்கள்ல முழுக்க சுக விஞ்ஞாபனம் பண்ணிடுவேன் சபையில. அப்படி இருக்குன்னா பாத்துங்கோ, அப்போ ஒரு புல் முளைச்சது போல கங்கை கரையிலே புற்கள் வந்து ஆவிர்பவிச்சது போல இருக்கு அப்படின்னு தேசிகன் அந்த பச்சை ரத்தனத்தை உருவப்படுத்தி சாகிறார் இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னொரு இடத்துல என்னன்னு கேட்டாக்கா, இந்த பாதுகைய சாத்தின் பெருமாள் எழுறார், சுற்றிலும் ஒரே பச்சையா தெரியுது. பாதுகையுடைய பிரபாவத்தாலே, அதனுடைய ஒளியினாலே, அந்த வரதக பச்சையினாலே ஒருவன் வந்து பெருமாளுடைய நிலையான இடம், நிலையான இடம்னா என்ன, அந்தவிழா பேரின்பம், அந்த கலங்கா பெருநகர், சுத்த சொத்தமயமான இடம், குருக்கள் குழாங்கள் குறைகளற்கு மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே என்று சுவாமி தேசிகன் அவராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இடமானது ஸ்ரீ வைகுண்ட லோகம். அங்க போய் எப்படி சேர முடியும்னா, பெருமாளிடத்தில் ஒரு சரணாகதி பண்ணி இந்த பூமியில இருக்கும் காலத்திலே நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அது எப்படி இருக்குன்னு காட்டாருங்க, பெருமாளிடத்தை சரணாகதி பண்ணி பூமியில் இருக்கும் காலத்தில் துளசு தோட்டம் போட்டது போல இருக்காம் இந்த பச்சையோடைய அந்த அந்த காந்தியானது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணாரு இந்த இடத்துல. எப்படின்னா, இந்த லோகத்தில் இருக்கிறவா நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று காட்டிக் கொடுப்பதற்காக பெருமாளும் நித்திய சூரிகளும் பூமியிலே அவதரித்து நல்ல காரியங்களை செய்கிறார்கள் சொல்லிட்டு ஆச்சாரியர் எழுதியிருக்கிற இந்த இடத்துல. நம்மள மாதிரி சாமானிய ஜீவன் பாபமே பண்ணும், பாவமே செய்து பாவியானேன்னு கலியன் சாதிச்சார் இல்லையா, அந்த மாதிரி மனுஷாளுக்கு நல்ல காரியமும் பண்ணுப்பா அப்படின்ட்டு காட்டுறதுக்கோசரம் பூமி மொத்தம் துளசி தோட்டம், துளசி தோட்டத்தை என்ன பண்ணுவோம், துளசியை பறிச்சு பெருமாளுக்கு சாத்துவோம். பெரியாழ்வார், தொண்டடிப்புடியாழ்வார், ஆண்டாள் நாச்சியார், திருமலையிலே ஒரு சுவாமி பாஷ்யகார் நியமத்தை மேல போய் பண்ணாரு திருமலையில, திருமலை நம்பி அங்க அது மாதிரி இருக்கவாயெல்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியும், புஷ்பகைங்கரியம் பண்ணி அனந்தாழ்வான் தோட்டம் புஷ்பகைங்கரியம் பண்ணியும் பெருமாளுக்கு அந்த நித்திய நித்தியம் சாத்திக்கக்கூடியதான புஷ்பங்களை தொடுத்து கொடுத்து கைங்கரியம் பண்ணி நமக்கெல்லாம் இப்படியும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று காட்டுற, அதுக்கோசம் பெருமாளே இந்த லோகத்திலே வந்து தன் நித்திய சூரிகளோடு அவதாரம் பண்ற பெருமாள். பரதன் சத்துர்க்குட ஆழ்வான் எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா, செந்தாய் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவழியாம் நிகழலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரபு என்று அந்த லட்சுமணர் வந்து பெருமாளுக்கு சர்வதா கைங்கரியம் பண்ணி காட்டினாரேப்பா, அதை போலே பண்ணு. கலியன் திருமதில்கள் எழுப்பி திருவரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணர் சப்த பிரகாரம் இல்லையா, அதே போல ஒவ்வொரு ஜீவனும் பெருமாளுக்கு எத்கிஞ்சது அவளுக்கு சக்திக்கு தகுந்தபடி பண்ண வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ள பத்தி தன்னுடைய நித்தியசூரி கோட்டியோட பூமியிலே பெருமாள் அவதாரங்கள் பண்ணி நமக்கு இப்படி பண்ணணும் என்று காட்டுறார். அதுதான் துளசி தோட்டம் இருந்து இது இது போல கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி காட்டுவதாக அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அடுத்தது சில இடங்கள்ல சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது இந்த பாதையினுடைய பச்சை காந்தி எப்படி இருக்குன்னா, இந்த இந்திரன் முதலானவர்கள் தேவதைகள் பெருமாளை சேவிக்க வரா, அவ தலையில சிவப்பு ரத்ன கிரீட்டங்கள்லாம் இழைச்சிருக்கு, அந்த சிவப்பு கல்லுல அவளுடைய கீட்டத்துல பெருமாளை சிரசா வகிக்கும் போது இந்த பெருமாளுடைய திருவடியில் இருப்பதான பாதுகையில ஏற்பட்டதான பச்சை, அந்த மரதக பச்சையிலேருந்து வருகின்ற ஒளியானது அவ கீட்டங்கள்ல படுறது அது எப்படி இருக்குன்னு கேட்ட சுவாமி தேசிகன் காட்டுறார். அதாவது விளைந்து பழுத்த பயிர்களிலே கிளிகள்லாம் வந்து உக்காந்தது போலே இருக்குன்னா, பயிர்கள் வந்து சசியம் எல்லாம் கதிர்முத்தி மேல வரும்போது பழுத்து தலை தொங்குவது, அதுல வந்து கிளிகள் வந்து உக்காண்டிருக்கும் அந்த அந்த பயிரை சாப்பிடுறதுக்கு, அந்த கிளிகள் வந்து உக்காந்த மாதிரி அவளோட சிகப்பு ரத்தனத்திலேயே பச்சை நிறம் படும்போது இருக்குன்னு சொல்லி காட்டுறந்தட்ல. ஆச்சாரியால் வந்து சிஷ்யாளுக்கு நல்ல சங்கதிகளை சொல்லி கொடுக்கிறா இல்லையா, அவ என்ன பண்ணுவா, நல்ல சங்கதிகளை அறிவதையே உயர்ந்த பிரயோஜனமாக நினைக்கிற, அதே போல இந்திராதி தேவர்களும் திருவரங்கனை சேவிக்கிறதுக்கு பாதுகையை சேவிக்கிறதுக்கு வர நல்ல விஷயம். அப்ப வரும்போது பிரயோஜனம் என்ன அப்படின்னா, அந்த பாதுகையே அதை அங்கீகரிக்கும்படியாக அந்த பாதகையினுடைய திருமேனையிலே உள்ள அந்த காந்தியானது அவ சிறசிலே உள்ள கல்லிலே பட்டு கிளிகள் போல இருக்கு, ஆமோதிப்பது போல இருக்குன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து இந்த 670 ஸ்லோகத்திலே வந்து அற்புதமாக காட்டு இந்த இடத்துல. மீதி ஸ்லோகங்களை நாளை பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.